இது ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் இல்லை, நீ ஒரு நல்ல ஃப்ரெண்டு மட்டும் இல்லை, இது லவ் தான் உன்கிட்ட சொல்லணும்னு ஏங்கண்ண. போகாத, தள்ளி போகாத, என் கூடையே இருன்னு உங்ககிட்ட சொல்லணும்னு ஏங்கண்ண. மனமோ ஏதோ சொல்ல வார்த்தை தேடுது என்ன தோணுது. மணித்துளி போகுது, மார்பின் வேகம் கூடுது, மனமோ ஏதோ சொல்ல வார்த்தை தேடுது. கண்ணெல்லாம் நீயே தான் நிற்கின்றாய், விழியின் மேல் நான் கோபம் கொண்டே இமை மூடிடு என்று நகரும் நொடிகள் போலே முதுகின் மேலே விழுவதினாலே வரி வரி கவிதை எழுதும் வழிகள் எழுதா மொழிகள் எனது கள போல பெரிதாக நீ நின்றாய். சிறுவன் நான் சிறு அலை மாட்டும் தான் பார்க்கிறேன் பார்க்கிறேன் எரியுட்டியில் என்னை நீரூற்றுலாம் கண் மூடி தூங்கும் மோசைகள் இல்லாத நான் மட்டும் தூங்காமல் ஏங்கி உன் போல காய்கின்றேன். நிலவே கலாபம் போலாடும் கனவில் வாழ்கின்றனே, கை நீட்டி உன்னை தாமதம் ஆகுது தாமரை வேகுது. நானும் ஒரு வார்த்தை சொல்கின்றேன், ஆனால் அது பொய்தான் என நீயும் அறிவாய் என்கின்றேன். அருகே நில்வா கனவிலே தெரிந்தால்